அச்சுத சதகம். ஐந்தனகர் வந்துரித்த அடியவர்க்கு மையனாகிய தெய்வநாயகன் விஷயமான இந்த ஸ்தோத்திரம் 101 ஸ்லோகங்களை கொண்டது. பிராகிருதம் என்ற மொழியில் அமைந்துள்ளது. தேவநாதன் விஷயமாக சம்ஸ்கிருதத்தில் தேவநாயக பஞ்சாசத்தையும் பிராகிருதத்தில் அச்சுத சதகத்தையும் தமிழில் மும்மணிக்கோவை முதலிய 7 பிரபந்தங்களையும் சுவாமி தேசிகன் அருளி செய்தார். அந்தமல் சீர் ஐந்தனகர் அமர்ந்தநாதன் அடியினை மேல் அடியுரையால் 50 சிந்தைகவர் பிராகிருதம் 100 கூறி செந்தமிழ் மும்மணிக்கோவை செரிய சேர்த்து வந்துகடல் அம்மானை ஊசலேசல் பரவ நவமணிமாறு இவையும் சொன்னேன் என்ற தேசிக பிரபந்த பாசுர பகுதி இதனை விளக்கும். பிரத்யங்க பூர்ண சுகமா சுபகம் வபுஸ்தே துஷ்பா திசௌ விபுதநாத ந திருப்பியதோமே என்று தேவநாயக பஞ்சாசத்திலும் நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே என்று கூறும் சுவாமி தேசிகனுக்கு நாயிகா பாவம் தலைவியின் தன்மை தலையெடுத்தது. அத்தன்மைக்கு ஏற்ப பிராகிருத மொழியில் இந்த ஸ்தோத்திரம் இயற்றப்பெற்றது.